பந்தா அங்கர் பந்தா வெட்ட கரு பந்தா வள்ள வள்ளி பக்கம் அங்கர் தமிழண்ட பாப்பிட்டு பூமி சகுந்தப்ப மண்ணில் விளச்சிட்டு மத்த யான கண்ட சுத்தி வந்த வெட்டக்கர் வரைய எழுந்து நடந்து வந்தா மல்ல கருகிட்டு பார்த்தண்ணா இறந்த நல்ல வந்துட்டு சாமி சும்மா ஒன்னல கடல பார்த்து குற சொல்லி எட்டு பவ முன்னில் என்ன எங்கு கத்த கிட்ட பவ மன வர என்றும் உலை போல மண்ணை குளிரவ பார்த்தமனது மேடம் கொட்ட பிறகு பா Yeah.